என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிர் ஓடி போனதோ உன்னோடு. அன்பே, நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா. அன்பே சேரவே முடியாத அன்பே.